அன்பிற்குரியவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். மவுண்ட் ரோட் மக்கா பள்ளி தலைமை ஈமாம் எஸ் சம்சுதீன் காசிமி அவர்கள் இப்பொழுது உங்கள் முன் பாலஸ்தீனத்தின் உண்மையும் யூதர்களின் சூழ்ச்சியும் என்ற தலைப்பில் சிறப்புரையாற்றுவார்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா சையதில் முர்சலீன் வஆலா ஆலிஹி வஅஸ்ஹாபிஹி அஜ்மாயீன். அம்மா பாத். فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولن ترضى عنك اليهود ولا النصارى حتى تتبع ملتهم قل إن هدى الله هو الهدى ولئن اتبعت أهواءهم بعد الذي جاءك من العلم ما لك من الله من ولي ولا نصير وقال تعالى في مقام آخر فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن يشاقق الرسول من بعد ما تبين له الهدى ويتبع غير سبيل المؤمنين نوله ما تولى ونصله جهنم وساءت مصيرا صدق الله العظيم. கண்ணியத்திற்கும் பெரு மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அளவற்ற அருளாளனும் நேரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா உலகத்தில் முஸ்லீமாக வாழக்கூடிய மக்கள் தங்களுடைய வாழ்க்கைகளை, தங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சங்களையும் எவ்வாறு அமைத்துக் கொள்ள வேண்டும், தங்களுடைய வாழ்க்கையின் நிகழ்வுகளை அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு உட்பட்டு, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிமுறைக்கு உட்பட்டு எப்படி தங்களுடைய வாழ்க்கையை செப்பனிட்டுக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தன்னுடைய திருமறையின் மூலமாகவும் தனது ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாகவும் நமக்கு தெல்ல தெளிவாக அழகான பாதையை அல்லாஹ் நமக்கு காட்டியிருக்கின்றான். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ் இன்ன காரியத்தை இப்படி செய்யுங்கள், இன்ன பிரச்சனையை இப்படி அணுகுங்கள், உங்களுடைய வாழ்க்கையின் இன்ன துறையிலே இப்படிப்பட்ட செயல்பாடுகளை நடைமுறைப்படுத்துங்கள் என்று நமக்கு தெல்ல தெளிவாக சொல்லி இருக்க, நாம் நம்முடைய அறிவுக்கேற்றவாறு அல்லது நம்முடைய சிற்றறிவுக்கேற்றவாறு நாம் மனமோன போக்கிலே நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதன் மூலமாகத்தான் இன்றைய உலகிலே முஸ்லீம்கள் எதிர்நோக்கக்கூடிய பிரச்சனைகள், முஸ்லீம்கள் எதிர்நோக்கக்கூடிய இழிவுகள், முஸ்லீம்களுக்கென்றே ஏற்படக்கூடிய அசிங்கங்கள் அனைத்துமே ஏற்படுவது அல்லாஹ்வுடைய கட்டளையை நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு துறையிலும், நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு அம்சத்திலும் எப்படி பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு கட்டளையிட்டிருக்க, அதை நாம் நம்முடைய அறிவுக்கு சாதகமாக மாற்றி அல்லது நம்முடைய அறிவுக்கு புறப்படாத பட்சத்தில் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை ஒதுக்கி வைத்துவிட்டு நாம் ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து, நாம் ஒரு அம்சத்தை உருவாக்கி வைத்து அல்லது நாம் ஒரு கொள்கைகளை உருவாக்கி அல்லது நம்மை போன்ற ஒரு சிற்றறி உள்ள மனிதர்களால் உருவாக்கப்பட்ட கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் மத அனுஷ்டானங்களையும் நாம் மனமோன போக்கிலே பின்பற்றி நடப்பதன் காரணமாகத்தான் இன்று உலகத்திலே ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், கஷ்டங்கள், இழிவுகள் அனைத்திற்கும் காரணமாக இருக்கின்றன என்பதை அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகின்றான். ராரல் ஃபசாது ஃபில் பர்ரி வல் பஹ்ரி பிமா கஸபத் ஐதின் நாஸ். இந்த பூமியிலும் சரி, கடலிலும் சரி, திடலிலும் சரி, உலகெங்கும் ராரல் ஃபசாத், ஃபசாதுகள் நிறைந்து விட்டன, குழப்பங்கள் நிறைந்து விட்டன, அமைதி, சாந்தம், சமாதானம் என்பதெல்லாம் அகற்றப்பட்டு அப்புறப்படுத்தப்பட்டு உலகத்தினுடைய ஒவ்வொரு மூளை முடுக்குகளிலும் குழப்பங்களும் பிரச்சனைகளும் நிகழ ஆரம்பித்து விட்டன. ராரல் ஃபசாது ஃபில் பர்ரி வல் பஹ்ரி, கடலிலும் திரளிலும் பூமியிலும் நீரிலும், அதாவது உலகத்தினுடைய ஒவ்வொரு மூளை முடுக்குகளிலும் குழப்பங்களும் சோதனைகளும் பிரச்சனைகளும் கொடூரங்களும் நிகழ ஆரம்பித்து விட்டன. காரணம் என்ன தெரியுமா? பிமா கசபத் ஐதின் நாஸ், மக்கள் தங்களுடைய கரங்களால் செய்துவிட்ட அநியாயங்களின் காரணமாக, தங்களுடைய கரங்களால் ஏற்பட்ட வினை இது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ் ஒரு பிரச்சனையில் அல்லது ஒரு துறையில் அல்லது நம்முடைய வாழ்க்கையை இப்படித்தான் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று தான் அல்லாஹ் சொல்லியிருக்கின்றான். அல்லாஹ்வுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கின்றார்கள். அப்படி இருக்க நம்முடைய மனமோட போக்கிலே அல்லது அல்லாஹ்வுடைய கட்டளை நமக்கு ஒத்து வரவில்லை என்பதற்காக, அல்லது அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறை எனக்கு பிடிக்கவில்லை என்பதற்காக, அல்லது என்னுடைய அறிவுக்கு ஒத்துவரவில்லை என்பதற்காக, அல்லது இந்த காலத்திலே நான் அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளைப்படி நான் வாழ ஆரம்பித்து விட்டால் நான் உலகத்திலே நிம்மதியாக சுபிட்சமாக சந்தோஷமாக வாழ முடியாது என்பதற்காக உலகத்தின் மீது உள்ள பற்றின் காரணமாகவும், உலகத்தின் அற்பமான இந்த உலகத்தின் மீது உள்ள மோகத்தின் காரணமாகவும் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை புறந்தள்ளிவிட்டு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துக்களை அல்லாஹ்வுடைய ஹிதாயத்துக்களை அல்லாஹ்வுடைய வழிமுறைகளை அல்லாஹ்வுடைய தெள்ள தெளிவான வழிகாட்டுதல்களை நாம் புறந்தள்ளிவிட்டு நம்முடைய மனப்போரமான வாழ்க்கையை நாம் ஏற்றுக்கொண்டதின் காரணமாகத்தான் அன்புக்குரிய சகோதரர்களே இன்று உலகத்தினுடைய ஒவ்வொரு மூளை முடுக்குகளையும் நாம் பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். என்று பார்ப்போம் எனால் இன்றைய செய்தித்தாள்களிலும் சரி அல்லது இன்றைய மீடியாக்களிலும் சரி தினந்தோறும் சொல்லக்கூடிய வானிலை அறிக்கையை போன்று ஆகிவிட்டது சில அறிக்கைகள், சில செய்திகள். தினந்தோறும் சொல்லக்கூடிய வானிலை அறிக்கை, இன்று இங்கே மழை பெய்யும், இன்று இங்கே வெயில் அடிக்கும், இன்று இத்தனை டிகிரி வெயில் அடித்தது, இத்தனை டிகிரி மழை பெய்தது என்று வானிலை அறிக்கை சொல்கிறார்களே, அதுபோன்று வானிலை அறிக்கையாக ஆகிவிட்டது. இஸ்ரேலிலே பலஸ்தீனிலே முஸ்லீம்கள் கொல்லப்படுவதும் குஜராத்திலே முஸ்லீம்கள் அழிக்கப்படுவதும் வானிலை அறிக்கையை போன்று ஆகிவிட்டது. இன்றைய தினம் இத்தனை கலவரம் நடந்தன, அதில் இத்தனை முஸ்லீம்கள் கொல்லப்பட்டார்கள், இன்றைய தினம் இத்தனை கலவரம் நடந்தன, அதில் இத்தனை முஸ்லீம்கள் கொல்லப்பட்டார்கள் என்று பலஸ்தீனில் நடக்கக்கூடிய அட்டுழியங்களும் குஜராத்தில் அரங்கேற்றப்படக்கூடிய அநியாயங்களும் இன்று வானிலை அறிக்கையை போன்று தினந்தோறும் செய்தி வந்து கொண்டிருக்கின்றன. அன்புக்குரிய சகோதரர்களே, இங்கே நாம் சிந்திக்க வேண்டும், இது போன்ற நிலைமைகள் எதனால் ஏற்பட்டது, இதற்கு காரணம் யார் என்று பார்ப்போம். எனால் அல்லாஹ் சொல்கின்றான், ஜஹரல் ஃபசாது ஃபில் பர்ரி வல் பஹ்ரி பிமா கஸபத் ஐதின்நாஸ், பூமியிலும் சரி கடலிலும் சரி திடலிலும் சரி உலகத்தினுடைய மூளை முடுக்குகளிலும் சரி குழப்பங்களும் கொடூரங்களும் அரங்கேற்றப்படுகிறது என்றால் இது மக்கள் தங்களுடைய கரங்களிலாய் தேடிக்கொண்ட வினை என்று அல்லாஹ் சொல்கின்றான், தங்களுடைய கரங்களினால் தாங்களே தேடிக்கொண்ட வினை என்று அல்லாஹ் சொல்கின்றான். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் எவ்வளவு தெல்ல தெளிவாக சொன்னார் பாருங்கள், எவ்வளவு யதார்த்தமாக உண்மை அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் பாருங்கள், அசா அன் தக்ரஹு ஷய்யன், அசா அன் தக்ரஹு ஷய்யன், ஓ மக்களே, ஓ மூமின்களே, நீங்கள் எதையாவது ஒன்றை வெறுப்பீர்கள், எதையாவது ஒன்றை வெறுப்பீர்கள், இது நல்லது இல்லைங்க, இந்த வழியில போனா நமக்கு வேலைக்காவாது, அல்ல நம்முடைய உடம்புக்கு ஒத்துக்காது, நம்முடைய உலக வாழ்க்கை ஒத்துக்காது, அல்ல நம்முடைய அறிவுக்கு ஒத்துக்கல என்பதற்காக வேண்டி அசான் தக்கரவு செய்யன், நீங்கள் எதையாவது ஒன்றை வெறுக்கலாம், ஆனால் ஒவ்வொரு ஹைருக்கும் அதுதான் உங்களுக்கு ஹைராக இருக்கும், அதுதான் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும், வாசான் தொகைப்பு செய்யன், எதையாவது ஒன்றை நீங்கள் விரும்புவீர்கள் உங்களுடைய அறிவுக்கு ஒத்து வருகிறது என்பதற்காகவோ, அல்லது உங்களுடைய வாழ்க்கையிலே அதுதான் சரியாக படுகிறது என்பதற்காகவோ, அல்லது அந்த பாதையில் போனால்தான் உலகத்தில் நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டியோ ஏதாவது ஒரு கொள்கையோ ஏதாவது ஒரு இசத்தையோ ஏதாவது ஒரு அம்சத்தையோ நீங்கள் விருப்பப்படலாம், ஆனால் ஒவ்வொரு ஷர்ருக்கும் அது உங்களுக்கு தீங்கானதாக இருக்கும், நீங்கள் எதை வெறுக்கின்றீர்களோ அதுதான் உங்களுக்கு ஹைராக இருக்கும், நீங்கள் எதை விருப்பப்படுகின்றீர்களோ அது உங்களுக்கு தீங்காக அமைந்துவிடும் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, ஆகவே உங்களுடைய சிற்றறிவுக்கு தெரியாது எது நல்லது எது கெட்டது என்று, உங்களுடைய சிற்றறிவுக்கு தெரியாது எது உங்களுக்கு நல்லது எது உங்களுக்கு கெட்டது என்று, எல்லாம் அறிந்த எல்லோரையும் மிகைத்த ரப்புல் ஆலமீன் ஆகிய அல்லாஹ்வுக்கு தான் தெரியும் உங்களுக்கு எது நல்லது உங்களுக்கு எது கெட்டது என்று. ஆகவே அவன் எதை நல்லது என்று உங்களுக்கு ஏவி அதை செயல்படுத்த சொல்கின்றானோ, அறிவுக்கு ஒத்து வந்தாலும் ஒத்து வரவிட்டாலும் உலகமே எதிர்த்து நின்றாலும் அல்லாஹ் சொல்லிவிட்டால் அதை நடைமுறைப்படுத்த ஆரம்பித்து விடுங்கள், அதுதான் உங்களுக்கு நல்லது. அல்லாஹ் ஒன்றை தடை செய்து விட்டால் அதற்கு உலகமே ஆதரவாக இருந்தாலும் சரி அந்த தடையை நீங்கள் செய்யாதீர்கள், அதை விட்டு விலகிக் கொள்ளுங்கள், அதுதான் உங்களுக்கு சிறந்தது. ஏனென்றால் அசான் தக்கரவு செய்யன் ஓஹோ ஹைரலக்கோ, நீங்கள் எதை வெறுக்கின்றீர்களோ அது உங்களுக்கு ஷர்ரா இருக்கும் தீங்காக இருக்கும், நீங்கள் எதை வெறுக்கின்றீர்களோ அது நன்மையா இருக்கும், வாசான் தொகைப்பு செய்யன் ஓஹோ ஷர்ருலக்கும், எதை நீங்கள் விருப்பப்படுகின்றீர்களோ அது உங்களுக்கு தீங்காக அமைந்துவிடும். அன்புக்குரிய சகோதரர்களே, ரப்புல் ஆலமீன் ஆகிய அல்லாஹ் ஜல்ல ஷானஹு நமக்கு தெல்ல தெளிவான வழிகாட்டுதலை உலகத்தில் வழங்கியிருக்கின்றான். ஒரு முஸ்லீம் வாழ்க்கையின் எந்தெந்த பிரச்சனைகளில் ஆன்மீகத்தின் விஷயத்திலே அவன் அல்லாஹ் எப்படி அஞ்ச வேண்டும், அவனுடைய தொழுகையின் விஷயத்திலே தன்னுடைய தொழுகையை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும், அவனுடைய ஜகாத்தை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும், அவருடைய ஹஜ்ஜை எப்படி நிறைவேற்ற வேண்டும், அரசியலில் அவன் எப்படி ஈடுபாடு காட்ட வேண்டும், எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும், அவன் உலக வாழ்க்கையிலே வியாபாரத்திலே கொடுக்கலாம் எப்படிப்பட்ட நடைமுறைகளை நடைமுறைப்படுத்த வேண்டும், குடும்ப வாழ்க்கையிலே சமூக அமைப்பிலே அவன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தெல்ல தெளிவாக தன்னுடைய திருமறையிலோ அல்லது தன்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வழியின் மூலமாகவோ நமக்கு தெல்ல தெளிவாக சொல்லிவிட்டு சகோதரர்களே. ஆனால் நாம் அந்த அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நமக்கு பிடிக்கவில்லை என்பதற்காக, நமக்கு ஒத்துவரவில்லை என்பதற்காக நாம் ஒதுக்கி வைத்து விட்டு நம்முடைய மனம் போன போக்கிலே வாழ்வது வாழ்க்கை நடத்துவதன் காரணமாகத்தான் அது நம்மை போன்ற சித்தறிவு படித்த சில மனிதர்களால் உருவாக்கப்பட்ட சில அசிங்கமான கொள்கைகளை நாம் நடைமுறைப்படுத்துவதன் காரணமாகத்தான் இன்று அல்லாஹ்வுடைய அழிவுக்கும் அல்லாஹ்வுடைய கோபத்திற்கும் நாம் ஆளாக இருக்கிறோம் என்றால் இதுதான் யதார்த்தமான உண்மை. உதாரணமாக இந்த செய்தித்தாள்களை அடிபடக்கூடிய முக்கிய செய்திகள் ஒன்றாகிய இஸ்ரேல் பிரச்சனையை எடுத்துக்கொள்வோமேனால், அல்லாஹ் தெல்ல தெளிவாக அதில் கட்டளையிட்டிருக்கிற முஸ்லீம்களே நீங்கள் இப்படித்தான் நடந்து கொள்ள வேண்டும் என்று, ஆனால் அந்த கட்டளையை புறந்தள்ளிவிட்டு முஸ்லீம்கள் தங்களுடைய மனப்போல போக்கில் ஒரு கட்டளை ஏற்றுக்கொண்டதன் காரணமாக அவர்கள் எப்படிப்பட்ட இழிவுக்கு இப்போது ஆளாயிருக்கிறார் என்பதை உங்களுக்கு ஆதாரத்தில் நான் இப்போது எடுத்து சொல்கின்றேன் சகோதரர்களே. அல்லாஹ் தன்னுடைய திருமலை சொல்லி காட்டுகின்றார். நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொன்னார், நபியே வலன் தருவான்கள் யஹூத வல நசாரா, வலன் தருவான்கள் யஹூத வல நசாரா ஹத்தா தத்தபியா மில்லத்தஹும். நபியே நீங்கள் இந்த யூதர்களையோ கிறிஸ்தவர்களையோ காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம் நினைக்கிறீங்க, அவங்களோட அட்ஜஸ்ட் பண்ணி போயிடலாம் நினைக்கிறீங்க, அவங்களோட ஒத்து போயிடலாம், எதுக்கு பிரச்சனை நினைக்கிறீங்க? ஆனால் இவர்களுடைய குணம் பத்தி எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாது. அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றான், இவருடைய இயற்கை சுபாவம் என்ன, இவருடைய குணங்கள் என்ன, இவர் எப்படிப்பட்ட இயற்கை அமைப்புகளை கொண்டவர் என்பது எனக்கு தான் தெரியும், உங்களுக்கு தெரியாது. வலன் தரலா அன்கள் யஹூத வலன் நசாரா, இந்த யூதர்களும் சரி கிறிஸ்தவர்களும் சரி உங்களுடைய விஷயத்தை ஒருபோதும் திருப்தி அடைய மாட்டார்கள். நீங்கள் எந்த அளவுக்கு தான் காம்ப்ரமைஸ் ஆக போனாலும், எந்த அளவுக்கு தான் அவர்களோடு சமாதானமாக போனாலும், எந்த அளவுக்கு தான் அவர்களோடு நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி போனாலும், வலன் தரலா ஒருபோதும் திருப்தி அடைய மாட்டார்கள். அரபி இலக்கணம் தெரிந்தவர்களுக்கு தெரியலாம், லன் லன் என்ற வார்த்தை அறிவிலே, லன் என்ற வார்த்தை எதற்காக பயன்படுத்தப்படும் என்றால், இனிமேல் ஃபியூச்சரிலே வருங்காலத்திலே நிகழவே நிகழாது என்பதற்கு தான் அறிவிலே லன் என்ற வார்த்தையை பயன்படுத்தப்படும். அந்த வார்த்தை எல்லாம் பயன்படுத்துகின்றால் அவர்களை திருப்திப்படுத்தவே முடியாது ஒருபோதும் எதிர்காலத்தில். இந்த யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் நீங்கள் எவ்வளவுதான் காம்ப்ரமைஸ் செய்தாலும், எவ்வளவுதான் சமாதானம் செய்தாலும், எவ்வளவுதான் அவர்களோடு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி சென்றாலும், வலன் தரலா ஒருபோதும் அவர்களை திருப்திப்படுத்த முடியாது. ஹத்தா எதுவரை தெரியுமா? ஹத்தா எதுவரை தெரியுமா? எப்பொழுது அவர்கள் நீங்கள் திருப்திப்படுத்த முடியும் தெரியுமா? தத்தபி அமில்லத்தகும், அவர்களுடைய மதத்தை நீங்களும் ஏற்றுக்கொள்ளாதவரை, அவருடைய மதத்தை நீங்களும் ஏற்றுக்கொள்ளாதவரை இந்த யூதர்களையும் கிறிஸ்தவர்களை திருப்திப்படுத்தவே முடியாது என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு சொல்கிறான். ஏன்? அல்லாஹ்வுக்கு தெரியும் இவருடைய குணம் என்னவென்று, இவருடைய குணம் என்பது அல்லாஹ்வுக்கு தெரியும். சொல்லிவிட்டு சொல்கின்றான், நபியே அதற்காக வேண்டி ஒருபோதும் நீங்கள் அவர்கள் திருப்திப்படுத்தி விடாதீர்கள், அவர்கள் காம்ப்ரமைஸ் செய்து கொள்ளாதீர்கள். குழு நீங்கள் சொல்லுங்கள், இன்ன ஹுதல்லாஹி ஹுவல்ஹுதா, அல்லாஹ் காட்டிய நேர்வழிதான் உண்மையான நேர்வழி, அல்லாஹ் காட்டிய நேர்வழிதான் உண்மையான நேர்வழி. லைனித்தபாத்த அஹ்வாஹும், ஒரு காலம் நீங்கள் அப்படி இப்படி மனசு மாறி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எம்பெருமான் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லவில்லை, அவர்களை முன்னிலையாக செகண்ட் பர்சனாக முகாத்தபாக வைத்து அல்லாஹ் கியாமத் நாள் அப்படி மக்களுக்கு சொல்கின்றார், கியாமத் நாள் அப்படி மக்களுக்கு சொல்கின்றான், ஒரு கால் மீறி அல்லாஹ்வுடைய அற்புதமான கொள்கைகளை புறந்தள்ளிவிட்டு, அல்லாஹ்வுடைய அற்புதமான சட்டங்களை ஓரம் வைத்து விட்டு, இவங்களோட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இவங்களுடைய கொள்கையோட அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கு விடுவான பிறந்துரும் என்று வலை இனித்தபாத்தாகும், அவர்களுடைய மனோ இச்சை சட்டங்களை நீங்கள் பின்பற்ற ஆரம்பித்து விடுவீர்கள் என்றால் அல்லாஹ் சொல்கின்றான். உங்களுக்கென்று அல்லாஹ் கொடுத்த நாகரிகத்தையும், அல்லாஹ் கொடுத்த கல்ச்சுரலையும், அல்லாஹ் காட்டிய வழிமுறைகளையும், அல்லாஹ் கொடுத்த அற்புதமான ஹிதாயத்துகளையும் ரஹ்மத்துகளையும் நீங்க ஓரமாக வைத்து விட்டு உலக இனித்தபாத்தாகும், உங்களை போன்ற சிற்றறிவு படுத்த அந்த மக்கள் உருவாக்கப்பட்ட சோசியலிசம், ஜனநாயகம், நேஷனலிசம், தேசியவாதம், டெமோக்ரசி போன்ற பாத்தியான கொள்கைகளை நீங்கள் பின்பற்ற ஆரம்பித்து விட்டால் எவ்வளவு தெல்ல தெளிவா செய்கிறார் சோழர்களை, உலக இனித்தபாத்தாகும் அவர்களுடைய இந்த பாத்தியான கொள்கைகளை நீங்கள் பின்பற்ற ஆரம்பித்து விட்டால் பாதல்லதி ஜாஹக மினல் இல்ம், தெல்ல தெளிவான அல்லாஹ்விடத்திலிருந்து அத்தாட்சி வந்த பிறகும், இப்படித்தான் வாழ வேண்டும் இதுதான் இஸ்லாமிய கொள்கை என்று அல்லாஹ்விடத்திலிருந்து வழிமுறை வந்த பிறகும் நீங்கள் அவர்களுடைய மனம்போன போக்கில் அந்த சட்டங்களை நீங்கள் பின்பற்றுவீர்கள் என்றால், அந்த பாத்தியான அழிந்து போன கொள்கைகளை நீங்கள் பின்பற்றுவீர்கள் என்றால், மாலக மினல்லாஹி மின் வலியும் வலா நசீர், நீங்க அல்லாஹ்விடத்திலிருந்து எந்த விதமான பொறுப்பையுமோ எந்த விதமான உதவியுமோ எதிர்பார்க்க முடியாது. அல்லாஹ்விடத்திலிருந்து எந்த விதமான பொறுப்பை எதிர்பார்க்க முடியாது. அல்லாஹ் நமக்கு பொறுப்பேற்றுக்கொள்வான் என்று, அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான் என்று எதிர்பார்க்க முடியாது. நீங்கள் உயிரே போனாலும் சரி, உடனே போனாலும் சரி, சொத்துக்களை இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய கட்டளை எனக்கு ஒத்து வந்தாலும் ஒத்து வராவிட்டாலும் அதன்படி தான் நடப்பேன் என்று நடப்பீர்கள் என்றால் உங்களுக்கு நிச்சயமா அல்லாஹ்வுடைய உதவி உண்டு. உங்களுக்கு ஒத்துவையில் என்பதற்காகவோ, உங்களுக்கு சரிப்படவில்லை என்பதற்காகவோ அல்லாஹ்வுடைய கட்டளைகளை ஓரமாக வைத்துவிட்டு உலக இனித்தபாத்தாகவோ அந்த காசுகளால் உருவாக்கப்பட்ட பலகீனமான அறிவை கொண்ட பலகீனமான மக்களால் உருவாக்கப்பட்ட ஜனநாயகம் என்ற பெயரிலோ, டெமோக்ரசி என்ற பெயரிலோ, சோசியலிசம் என்ற பெயரிலோ, நேஷனலிசம் என்ற பெயரிலோ, தேசியவாதம் என்ற பெயரிலோ இப்படிப்பட்ட பாத்திரான கொள்கைகளை நடைமுறைப்படுத்தி பின்பற்ற ஆரம்பித்து விடுவீர்கள் என்றால் அல்லாஹ்வுடைய உதவியை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. எனவே சகோதரர்களே, இங்கே நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். பலஸ்தீனிலே முஸ்லிம்கள் அகதிகளாக்கப்பட்டார்கள், சொந்த ஊரிலே அகதிகளாக்கப்பட்டார்கள், அநியாயமாக அடித்துக் கொல்லப்பட்டார்கள் முஸ்லிம்கள். அப்பொழுதெல்லாம் அங்கிருந்த இஸ்லாமிய அறிஞர்கள், யூசுப் கர்மாரி போன்ற, தாமத் பர்காத்தூர் போன்ற பெரிய பெரிய நாதாக்கள் இஸ்லாமிய அறிஞர்கள் எல்லாம் தீர்வு செய்து ஆய்வு செய்து ஒரு முடிவை சொன்னார்கள் பலஸ்தீன் மக்களுக்கு. நீங்கள் உங்களுக்கு இப்போது என்ன தீர்வு என்றால், உங்களுடைய சொந்த நாட்டில் நீங்கள் அகதியில் ஆக்கப்பட்டீர்கள், உங்களுடைய சொந்த ஊரில் அகதியில் ஆக்கப்பட்டிருக்கிறீர்கள், உங்களுடைய முதல் சுடாவான பைத்தல் முகத்தை அவர்கள் அபகரித்திருக்கிறார்கள், இந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய கட்டளை முன்னாடித்தார்கள் பெரிய பெரிய அறிஞர்கள் எல்லாம். பலஸ்தீன் மக்கள் என்ன செய்ய வேண்டும் என்று பெரிய பெரிய கட்டளைகளை முன்வைத்தார்கள். ஒமாலக்கும் நாட்டுக்காத்தீவுன தீ சபீலில்லா ஒரு முஸ்தலாஃபீன மினர் ரிஜாலி வன் நிசாயி வல் வில்தானி அல்லதீன யகூலூன ரப்பனா அஹ்ரிஜ்னா மின் ஹாதிஹில் கரியத்தில் ஜாலிமி அஹ்லுஹா என்ற அல்லாஹ்வுடைய வசனத்தை ஓதி காட்டி இதுதான் உங்களுக்கு அல்லாஹ் காட்டிய தீர்வு என்று தீர்வை சொன்னார்கள். என்ன தீர்வு சொன்னார்கள்? வமா லக்கும் லா துகாதிலுன ஃபீ ஸபீலில்லாஹ் வல் முஸ்தலூஃபீன மினர் ரிஜாலி வல் நிஸாயி வல் வில்தானி. பலஹீனமான ஆண்களும் பலஹீனமான பெண்களும் அப்பாவி பச்சை குழந்தைகளும் அநீதம் இழைக்கப்பட்டு தீயினால் பொசுக்கப்பட்டு துப்பாக்கியால் சுடப்பட்டு அநீதம் இழைக்கப்படக்கூடிய நேரத்திலே குறிப்பிட்டு காட்டி பெரிய பெரிய அறிஞர்கள் எல்லாம் ஃபத்வா கொடுத்தார்கள். பலஸ்தீன் மக்களுக்கு ஒரே தீர்வு அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாத் செய்வதுதான் என்று. அந்த சகோதரர்களே, அதை ஏற்று சில இளைஞர்களும் சில உலமாக்களும் சில அறிஞர்களும் போராட முன்வந்தார்கள், ஹமாஸ் என்றும் இந்திஃபாதா என்றும் அற்புதமான இயக்கங்களை ஆரம்பித்து அமெரிக்காவினுடைய கொலையை நடந்து வைத்தார்கள். அவர்கள் செய்த சின்ன சின்ன முயற்சிகள். ஆனால் இடையிலே ஒரு புல்லுரி ஒருவர் புறப்பட்டார், நமக்கு அல்லாஹ் சொன்ன இந்த கட்டளைகள் எல்லாம் தேவையில்லை, நாம் ஜனநாயக பாதையிலே மக்களை அழைத்துச் செல்லலாம், ஜனநாயக பாதையை மக்களை அழைத்து சென்று ஜனநாயக பாதையில வெற்றி காணலாம் என்று ஒரு குழு உருவாகினார். அவர் தான் யார் என்றால் PLO பலஸ்தீன் லிபரேஷன் ஆர்கனைசேஷன் என்று ஆரம்பித்து அதனுடைய தலைவராக இப்பொழுதும் இருந்து வரக்கூடிய யாசிர் அரபாத் அவர்கள். இந்த யாசிர் அரபாத் மக்கள் செய்த உண்மையான அல்லாஹ்வுடைய அறிஞர் ஒருத்த சத்தோவை ஏற்று நடைமுறைப்படுத்திய மக்கள் எல்லாம் புறந்தள்ளி விட்டு புறக்கணித்து விட்டு இவர் ஜனநாயக பாதையில செல்லலாம், ஜனநாயக பாதையில அமெரிக்கா நமக்கு அடிபணிந்து வந்து விடுவார், இஸ்ரேல் நமக்கு அடிபணிந்து வந்து விடுவார்கள் என்று இவர் ஒரு ஆர்கனைசேஷன் ஆரம்பித்து லட்சக்கணக்கான மக்களை கூட்டினார்கள் ஜனநாயகத்திற்கு. சவாரர்களே, அல்லாஹ்வுடைய கட்டளை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாக்குறுதி என்னவென்றால் எப்பொழுதுமே ஹக்குக்காக போராடக்கூடிய கூட்டம் சிறு கூட்டமாகத்தான் இருக்கும். உண்மைக்காக வேண்டி அல்லாஹ் சொன்ன முறைப்படி போராடக்கூடிய கூட்டம் சிறு கூட்டமாகத்தான் இருக்கும், பாத்திலுடன் தான் பெரும்பான்மையான கூட்டம் இருக்கும். அதான் அல்லாஹ் சொல்கின்றான், நபியே நீங்கள் பூமியில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்களை பின்பற்ற ஆரம்பித்து விட்டால் உனக்கு உண்மை வலியுறுத்தி விடுவார்கள். பெரும்பான்மை கருத்து பெரும்பான்மை கருத்து என்று பெரும்பான்மை மக்கள் எந்த பக்கம் இருக்கிறார்களோ அந்த பக்கம் நீங்கள் செல்ல ஆரம்பித்தால் உங்களை வலியுறுத்தி விடுவார்கள் அல்லாஹ் சொல்கின்றான். அன்புக்குரிய சகோதரர்களே, அவருடன் யாசிர் அரபாத் அவருடன் ஒரு பெரும்பான்மை கூட்டம் சேர்ந்தது, பெரும்பான்மை இயக்கம் சேர்ந்தது. ஒரு பொது வீட்டத்தில் பேசுகிறார் என்றால், ஒரு பொது கூட்டத்தில் பேசுகிறார் என்றால் லட்சக்கணக்கான மக்கள் கூடுகிறார்கள் யாசிர் அரபாத் அவருடைய பேச்சை கேட்பதற்காக. எந்த அளவுக்கு என்றால் மீடியாக்கள் உலகத்தில் உள்ள நசாராக்களுடைய மீடியாக்களும் யஹூதிகளுடைய மீடியாக்களும் அவரை உலகத்திற்கே ஒரு சமாதான புறாவாக, அல்லது உலகத்தில் உள்ள எல்லா முஸ்லீம்களுக்கும் இவர் தான் ஹிலாபத்துக்கு ஹலீஃபாவாக இருப்பதற்கு தகுதியானவர் என்பதை போன்று அவரை பிளாஷ் செய்தார்கள், அவரை பிரபலப்படுத்தினார்கள். ஆனால் அவர் கூட்டக்கூடிய 3 லட்சம் பேரையோ 4 லட்சம் பேரையோ பார்த்து இஸ்லாமிய எதிரிகள் பயப்படவில்லை. அமெரிக்காவினுடைய அப்போதைய ஜனாதிபதியாக இருந்த பில் கிளின்டன் அவர்கள் யாசிர் அரபாத்தை அழைத்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினார். ஆனால் 1000 முறை பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்கின்றன, அத்தனை முறையும் இஸ்ரேல் மீறி இருக்கின்றது. ஆனால் இதையெல்லாம் அவர் கருத்தில் கொள்ளாமல் தனக்கு பின்னால் கூட்டம் இருக்கிறது, கூட்டம் செய்கிறது என்பதற்காக வேண்டியவர் ஜனநாயகம் என்ற ஒரு பாத்திரான பாதையை தேர்ந்தெடுத்தார், ஒரு பொய்யான பாதையை தேர்ந்தெடுத்தார், போலி ஜனநாயகத்தை கைப்பற்றினார். அங்கு என்ன ஆனது தெரியுமா சகோதரர்களே? பில் கிளின்டன் இவரை கூட்டு பேரம் பேசினார். என்ன பேசினார்? நாங்கள் உங்களுக்கு என்ன வேணும், பலஸ்தீன் தான் வேணும், பைத்துல் முகத்தஸ் தான் வேணும், கொடுத்துறோம், பைத்துல் முகத்தஸ் தான் வேணும், கொடுத்துறோம். யாசிர் அரபாத் அவர்களுக்கு கைகால் புரியவில்லை. ஆஹா, நாம் செய்த முயற்சி எவ்வளவு பெரிய பலனை கொடுத்தது என்று எதிர்பார்த்த சந்தோஷப்பட்டார். சொல்லிவிட்டு அடுத்த அமெரிக்கா சொன்னது, நாங்கள் இங்க கேட்ட பலஸ்தீனையும் பைத்துல் முகத்தஸையும் கொடுத்துடுகின்றோம், ஆனால் நீங்கள் அதற்கு பாரமாக ஒரு கைமாறு செய்ய வேண்டும். என்ன தெரியுமா? இந்த ஹமாஸ் ஹமாஸ் என்ற 100-200 பேர் சண்டை போட்டுக் கொடுக்கிறார்களே, அவர்கள் யார் யார் எங்கெங்க தங்கி இருக்கிறார் என்று எங்களுக்கு காட்டி கொடுக்க வேண்டும் என்று கேட்டான். அந்த சவால்களே இங்க நான் பார்க்க வேண்டும், 3 லட்சம் பேர் 6 லட்சம் பேர் கூடுகிறார்களே, அந்த போலி ஜனநாயக கூட்டத்தை பார்த்து இஸ்லாமிய எதிரிகள் பயப்படவில்லை, 100-200 பேர் கொண்ட இறைவழி போராளிகளை பார்த்து தான் பயந்தார்கள் இஸ்லாமிய எதிரிகள். ஆனால் யாசிர் அரபாத் அவர்கள் அதற்கும் உடன்பட்டார், காட்டி கொடுத்தார். ஷேக் யாசின் போன்ற பெரிய பெரிய அறிஞர்களை எல்லாம் காட்டி கொடுத்தார், தனக்கு பலஸ்தீனை கொடுத்து விடுவார்கள், பலஸ்தீனை தலைவராக தன்னை ஆக்கி விடுவார்கள் என்று காட்டி கொடுத்தார். கடைசியிலே இவரால் எவ்வளவுதான் காட்டி கொடுத்தும் காட்டி கொடுத்தும் காட்டி கொடுத்தோம் அல்லாஹ்வுடைய இறைவழி போராளிகளை அமெரிக்காவால் அடக்க முடியவில்லை சகோதரர்களே. அமெரிக்காவுடைய பெரும்படைகளால் அந்த 100-200 பேர் கொண்ட சிறுபான்மை கூட்டத்தை அவர்களால் அடக்க முடியவில்லை, ஒழிக்க முடியவில்லை. ஏன்? அல்லாஹ் சொல்லுகின்றார், யார் அல்லாஹ்வுடைய பாதை இறைவழி போராட்டம் நடத்துகின்றார்களோ அவர்களுக்கு நிச்சயமா அல்லாஹ்வுடைய உதவி உண்டு. அவர்களுடைய கைகளை நம்ப வேண்டாம், அவர்களுடைய வீரத்தை நம்ப வேண்டாம், அவர்களுடைய அறிவை நம்ப வேண்டாம், அவர்கள் அல்லாஹ்வுடைய உதவியை நம்பி போராடலாம் என்று அல்லாஹ் வாக்குறுதி அளிக்கின்றார். இன்னஹுல் அயுஹுல் குல்மியா, அவன் தன்னுடைய வாக்குறுதியை ஒருபோதும் மீற மாட்டான். சகோதரர்களே, கடைசி அமெரிக்காவினுடைய பாட்சா பலிக்கவில்லை, தான் பிடித்து விட வேண்டும் என்று நினைத்த ஹமாஸுடைய தீவிரவாதிகளை ஹமாஸுடைய தீவிரவாதிகளை பிடிக்க முடியவில்லை என்று தெரிந்தவுடன் யாசிர் அரபாத் அவர்களுக்கு அமெரிக்கா கொடுத்த கூலி என்ன தெரியுமா? கூலி என்ன தெரியுமா? காசா என்ற பகுதியிலே அவரை ஒரு நகராட்சி தலைவராக, ஒரு முனிசிபாலிட்டி தலைவராக ஆக்கி உட்கார வைத்து விட்டது. உலா முஸ்லீம்களுக்கெல்லாம் ஹலீஃபாக ஆறுவதற்கு தகுதி பெற்றவர், உலா முஸ்லீம்களுக்கெல்லாம் சமாதான புறாவாக வந்தவர், உலக முஸ்லீம்களுக்கெல்லாம் ஹிலாபத்தை உருவாக்கி எல்லா முஸ்லீம்களையும் ஒரே குடையின் கீழ் ஒற்றுமையை உருவாக்கி அதற்கு தலைவராக இருக்க தகுதியானவர், ஒரே தகுதி பெற்ற தலைவர் யாசிர் அரபாத் அவர்கள் தான் என்று பிரச்சாரம் செய்யப்பட்ட யாசிர் அரபாத் அவர்கள் கடைசியில அவர் தேர்ந்தெடுத்த ஜனநாயக பாதையின் காரணமாக காசா என்ற பகுதியில நகராட்சி தலைவராக, முனிசிபாலிட்டி தலைவராக ஆக்கப்பட்டு உட்கார வைக்கப்பட்டார். ஆனால் அன்பு சகோதரர்களே, அதற்கு பிறகும் யூத கிறிஸ்தவருடைய அவருடைய விசுவாசம் குறையவில்லை. அதற்கு பிறகும் யூத கிறிஸ்தவருக்கு விசுவாசமாகத்தான் இருந்தார், விசுவாசமாக நடந்து கொண்டார். அது நல்லதுக்கு நல்லதுக்காக நடந்தாரோ கெட்டதுக்காக நடந்தாரோ அது அவருக்கும் அல்லாவுக்கும் மத்தியிலே உள்ளது. ஆனால் அன்புக்கு சகோதரர்களே, அவருடைய அந்த விசுவாசமும் யூதர்களுக்கு எதிர்படவில்லை. ஏன்? அல்லாவுக்கு தெரியும், நபியே நீங்கள் எவ்வளவுதான் யூதர்களோடு ஒப்பந்தம் செய்து கொண்டாலும், அவர்களோடு விசுவாசமாக நடந்தாலும், அவர்களுக்கு நீங்கள் முஸ்லீம்களை காட்டி காட்டி கொடுத்தாலும் வளன் தரலாம் அவர்களை திருப்திப்படுத்த முடியாது. அல்லாவுக்கு தெரியாதா? திருப்திப்படுத்த முடியாது எதுவரை? ஹத்தா தத்தவியாம் இல்லாதவும் அவர்களை போன்று நீங்களும் யூதர்களாக கிறிஸ்தவர்களாக மாறிவிட வேண்டும் அதுவரை. சகோதரர்களே, அந்த அவ்வளவு விசுவாசமாக நடந்த யாசிர் அரபாத் அவர்களுக்கு இப்பொழுது என்ன நிலைமை? என்ன நிலைமை? ஏரியல் ஷரோன் சொல்கிறார், ஜார்ஜ் புஷ் சொல்கிறார், ஏரியல் யாசிர் அரபாத் இந்த நிலைமை அவரே தேடிக்கொண்ட வினை. ஆம், அவரே தேடிக்கொண்ட வினைதான், அவரே தேடிக்கொண்ட வினைதான். அல்லாஹ்வுடைய கட்டளைகளை புறக்கணித்து விட்டு போலி ஜனநாயக பாதையை தேர்ந்தெடுத்ததினால் அவருக்கே தேடிக்கொண்ட, அவரே தேடிக்கொண்ட வினைதான். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் எவ்வளவு தெள்ள தெளிவான பாடங்களை படிப்பில் வைத்திருக்கார் பாருங்கள். உலக வாழ்க்கையிலேயே, உலக வாழ்க்கையிலேயே தெள்ள தெளிவான படிப்பினை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அன்புக்கு சகோதரர்களே, இந்த ஏரிய சகோதரனுடைய பின்னணி நாம் சற்று பார்ப்போம் என்றால், இன்று ஆயிரக்கணக்கில் முஸ்லீம்கள் கொல்லப்படுகிறார்கள், சகிதாக்கப்படுகிறார்கள், லட்சம் குழந்தைகள் கொல்லப்படுகிறார்கள், பெண்கள் வெட்டி கொல்லப்படுகிறார்கள், சுட்டு சகிதாக்கப்படுகிறார்கள். இந்த ஏரிய சகோதரனுடைய பின்னணியை பார்ப்போம் என்றால், 1953 ஒரு ராணுவ அதிகாரியாக இருக்கின்றார் ஒரு மனிதர், ஒரு யூதர், ராணுவ அதிகாரியாக ஒரு யூதர் இருக்கின்றார். அந்த ராணுவ அதிகாரிகளுக்கு, அந்த அதிகாரிக்கு எப்பொழுதுமே முஸ்லீம்கள் ரத்தத்தை குடிப்பது என்றால் அவருக்கு மிக பிரியம். அவர் இப்படி அசைந்தால் 1000 முஸ்லீம்கள் கொல்லப்படுவார்கள், இப்படி அசைந்தால் 1000 முஸ்லீம்கள் கொல்லப்படுவார்கள். அந்த அளவுக்கு முஸ்லீம்கள் ரத்தத்தின் மீது வெறிகொண்ட ஒரு ராணுவ அதிகாரி ஒருவர் இருந்தார் 1953. அந்த ராணுவ அதிகாரி கியூபியா என்ற ஒரு கிராமத்தில் நுழைகின்றார். பலஸ்தீனிலே கியூபியா என்ற ராணுவ கிராமத்திற்குள் 600 படை தளபதிகளை, படைவீரர்களை அழைத்துக் கொண்டு அந்த பகுதிக்குள் நுழைகின்றார். நுழைந்தவுடன் இவர் தனியாக போனாலே ஆயிரக்கணக்கான முஸ்லீம்கள் சகிதாக்கப்படுவார்கள் இவருடைய கையால். இப்போது 600 பேரோடு சென்றிருக்கிறார். சென்று அந்த கியூபியா என்ற கிராமத்தில் இருந்த அத்தனை முஸ்லீம்களையும் சுட்டு சகிதாக்கினார். அத்தனை முஸ்லீம்களையும் ஒரே இரவிலே, இரவோடு இரவாக அந்த கியூபியா என்ற கிராமத்தில் இருந்த ஆயிரக்கணக்கான முஸ்லீம்கள் சகிதாக்கப்பட்டார்கள். எந்த அளவுக்கு என்றால், பின்னால் கணக்கெடுக்கப்பட்டது கிட்டத்தட்ட 10,000 முஸ்லீம்கள் சகிதாக்கப்பட்டார்கள் என்று. ஒரே இரவுக்குள் உடனடியா உலக நாடுகள் எல்லாம் கண்டனம் தெரிவித்தன. 1953 அக்டோபர் மாதம் உலக நாடுகள் எல்லாம் கண்டனம் தெரிவித்தன. தெரிவித்தவுடன் அப்போதைய இஸ்ரேலுடைய அரசு என்ன தெரியுமா அறிவித்தது? அந்த ராணுவ அதிகாரிக்கு திடீரென்று பைத்தியம் பிடித்து விட்டது, அவர் என்ன செய்வது என்று தெரியாமல் செய்துவிட்டார், ஆகவே அவர்கள் அந்த சிறையில் அறுத்து விட்டோம் என்று சொன்னார்கள். அன்பு சகோதரர்களே, அந்த பைத்தியம் பிடித்த ராணுவ அதிகாரி கொஞ்ச நாட்களிலேயே மிகப்பெரிய பதவி உயர்வு பெற்று ராணுவ தளபதியாக ஆனார், ராணுவ தளபதியாக ஆனார். இன்னும் கொஞ்ச நாட்களுக்கு பிறகு அந்த பைத்தியம் பிடித்த ராணுவ அதிகாரி 2000 இஸ்ரேலுடைய எதிர்க்கட்சி தலைவராக ஆனார். இஸ்ரேலுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபொழுது ஐநா சபையினுடைய ஒப்பந்தத்தையும் மீறி அத்துமீறி பைத்துல் முகத்தை நுழைந்தார். அப்பொழுது ஆயிரக்கணக்கான முஸ்லீம்கள் சகிதாக்கப்பட்டார் ஏற்பட்ட கலவரத்திலே. அந்த பைத்தியம் பிடித்த ராணுவ அதிகாரி தான் இன்றைக்கு இஸ்ரேலுடைய ஆட்சியாளராக இருக்கக்கூடிய ஏரியல் ஷரோன். அன்பு சகோதரர்களே, இந்த பைத்தியம் பிடித்த ராணுவ அதிகாரியுடைய ஆட்சியிலே முஸ்லீம்கள் நன்மை எதிர்பார்க்க முடியுமா? நியாயத்தை எதிர்பார்க்க முடியுமா? அவருக்கு ஒத்து ஊதிய யாசிர் அரபாத்தை தான் அவர் விட்டு வைப்பாரா? முழுக்க முழுக்க அல்லா யூதர்களை பற்றி சொன்னானே, அந்த யூதருடைய முழு மொத்த உருவம் இந்த யாசிர் அரபா, இந்த ஏரிய சரவன் தான். யூதரிடத்தில் இருக்க வேண்டிய எல்லா கெட்ட குணமும் இந்த ஏரிய சரவணத்தில் உண்டு. அந்த ஏரிய சரவனுடைய ஆட்சிக்கு பிறகுதான் முஸ்லீம்கள் அநியாயமாக சுட்டுக் கொள்ளப்படுகிறார்கள், தினந்தோறும் சுட்டு வீழ்த்தப்படுகிறார்கள். யாசிர் அரபா எவ்வளவோ செய்தோம், முனிசிபாலிட்டி தலைவர், அந்த பகுதியினுடைய மின்சாரம் சரியாக வேலை செய்கிறதா, கழிவறை ஒழுங்காக வேலை செய்கிறதா, டிரைனேஜ் ஒழுங்காக வேலை செய்கிறதா என்று பாதுகாத்து வந்த யாசிர் அரபா அவர்கள் அவருடைய வீட்டிலே மின்சாரம் வேலை செய்யவில்லை, கழிவறை வேலை செய்யவில்லை, இருக்கையை உட்கார்ந்து வேலை பார்த்துக் கொண்டிருப்பதா செய்தி வருகின்றன. அன்பு சகோதரர், இதன் மூலமா அல்லாஹ் நமக்கு சொல்லக்கூடிய மிகப்பெரிய படிப்பு என்னவென்றால், அல்லாஹ் எதை செய்யுங்கள் என்று சொன்னால் அதை செய்யுங்கள். உங்களுடைய மனப்போட போக்கிலே இதுதான் சமூக நல்லிணக்கம், இதுதான் மத நல்லிணக்கம், இது இப்படித்தான் செய்ய வேண்டும், அப்படித்தான் செய்ய வேண்டும் என்று நீங்கள் முடிவெடுப்பீர்களால் அது பிற்காலத்தில் ஒரு மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்பு பிரச்சாரத்தை எடுத்து சொன்ன பொழுது பிரேசியில் எவ்வளவு தொந்தரவு பார்த்தாங்க, கடைசியில காம்ப்ரமைஸ் கொண்டார்கள். நபியே நீ சொல்றதெல்லாம் கரெக்டா ஒத்துக்கிறோம், ஆனா எங்களுக்குள்ள ஒரு சின்ன காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் எவ்வளவு வேதனைக்கு ஆளாக்கப்பட்டார் சகோதரர்களே, எவ்வளவு வேதனைக்கு ஆளாக்கப்பட்ட. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டுமல்ல, அவர்களை பின்பற்றி சஹாபாக்கள் வேதனைக்குள்ளாக்கப்பட்டார்கள். அதனால் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு நெருப்பின் மீது வெறும் உடம்போடு படுக்க வைக்கப்பட்டு நெஞ்சில் மீது தாரங்கள் தூக்கி வைக்கப்பட்டது அவர்களுக்கு. அதற்கு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு ரெண்டு உடலை உடனடியே ரெண்டு காலை ரெண்டு ஒட்டகத்தில் கட்டப்பட்டு உடல் இரண்டு அட்டிவிக்கப்பட்டு செய்தாக்கப்பட்டார்கள். இப்படியெல்லாம் வேதனைகளுக்கும் சோதனைக்கு ஆளாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார் முஸ்லிம்கள். அந்த நேரத்திலே அந்த வேதனைகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய காஃபிர்கள் வந்து பெருமாநாடு வருகிறார்கள், நபியே காம்ப்ரமைஸ் செய்து கொள்ளலாம், காம்ப்ரமைஸ் செய்து கொள்ளலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனதிலே ஆசை ஏற்பட்டது. ஆமா சொல்றாங்களே சார், ஒப்பந்தம் பண்ணிக்கலாம், உடன்படிக்கை செஞ்சுக்கலாம், சமாதானமா போயிடலாம் என்று. என்ன தெரியுமா காம்ப்ரமைஸ் பண்ண வந்தார்கள், நீங்கள் வணங்கக்கூடிய அல்லாஹ்வை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், நாங்கள் வணங்குகிறோம், நாங்கள் வணங்குற சிலை நீங்க கொஞ்ச நாளைக்கு வணங்க, நமக்குள்ள காம்ப்ரமைஸ் ஆயிடும். மத நல்லிணக்கம், எங்கள் அல்லாஹ் உங்கள் தெய்வம் ஒன்றுதான், எல்லோரும் போகக்கூடிய பாறைகள் வேறு என்று பேசுவாங்க மதம் இருக்கிறவர்கள், எல்லோரும் போகக்கூடிய பாறைகள் வேறு வேறாக இருந்தாலும் சென்று அடையக்கூடிய இடம் ஒன்றுதான். ஆகவே நீங்கள் இந்துக்கள் இந்துக்களாக இருங்கள், கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவராக இருங்கள், முஸ்லீம்கள் முஸ்லீமாக இருங்கள், எல்லோரும் போய் சேரக்கூடிய பாறை சொர்க்கம் தான் என்ற காம்ப்ரமைஸ் கொள்கைக்கு வந்தார்கள். பெருமானா சல்லல்லாஹு யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள், நல்ல காம்ப்ரமைஸ் ஆகலாம், ஏத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் உடனடியாக ஆயத்துறான். குல் நபியே நீங்க சொல்லுங்கள், குல் நபியே நீங்க சொல்லுங்கள், யா அய்யுஹல் லதீன காஃபிரூன், மூணு காஃபிர்களே, நீங்கள் வணங்கக்கூடிய சிலைகளை ஒருபோதும் நான் வணங்க மாட்டேன், வணங்கக்கூடிய அல்லாஹ்வை ஒருபோதும் நீங்கள் வணங்க போவதில்லை. லக்கும் தீனக்கும் ஒளியதீன், உங்களுடைய மார்க்கத்தை உங்களோட வைத்துக் கொள்ளுங்கள், எங்களுடைய மார்க்கத்தை எங்களோட வைத்துக் கொள்கிறேன், எங்களுடைய மார்க்கத்தை நாங்கள் பிரச்சாரம் செய்வோம், உங்களுடைய மார்க்கத்தை முடிந்தால் நீங்கள் பிரச்சாரம் செய்து கொள்ளுங்கள், ஆனால் எங்களுடைய போதம் வந்தால் அல்லாஹ்வுடைய கட்டளை நிறைவேற்றுவோம். சோழ பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மத நல்லிணக்கம் என்று பேரில் எங்க காம்ப்ரமைஸ் பண்ணவில்லை, இஸ்லாத்தை கொண்டு போய் அடகு வைக்கவில்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, இன்று இந்தியாவிலே பார்க்கின்றோம், இந்தியாவில் ஏற்படும் நிலைமை என்ன? நேற்றைய தினம் மரியாதைக்குரிய பிரதமர் அவர்கள் குஜராத்திற்கு சென்றிருக்கிறார். அவரை வரவேற்பதற்காக ஒரு சங் பரிவாரை சேர்ந்த பிரதமர் குஜராத்துக்கு செல்வதனால் அவருடைய இயக்கத்தை சார்ந்த சங் பரிவார்கள் அவரை வரவேற்பதற்கு கொடுத்த வரவேற்பு என்ன தெரியுமா? அநியாயமாக 18 உயிர்கள் கொல்லப்பட்டன, புதிதாக திருமணம் செய்த இஸ்லாமிய ஜோடி திருமணம் தீ வைத்து கொளுத்தப்பட்டது. அவரை வரவேற்பதற்காக சங் பரிவார், என் தங்கள் இனத்தை சார்ந்த சங் பரிவாரை சேர்ந்த பிரதமர் வருகிறார், அவரை குஷிப்படுத்துவதற்கு அவருடைய பாடலை குஷிப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி 18 உயிர்கள் தீ வைத்து கொளுத்தப்பட்டன குஜராத்திலே. அன்பு சகோதரர்களே, அங்க போய் முஸ்லிம்களை பார்த்து பிரதமர் அவர்கள் பெரிய ஒரு ஆறுதல் வார்த்தை சொன்னார். மீடியாக்கள் எல்லாம் பிளாஷ் பண்ணின, மீடியாக்கள் எல்லாம் பிளாஷ் செய்தார்களா, பிரதமர் கோபப்பட்டு விட்டார், நரேந்திர மோடியை பக்கத்தில் வைத்துக் கொண்டே கோபப்பட்டு விட்டார், பிரதமருக்கு ஆவேசம் வந்து விட்டது என்றல்ல. அவர் என்ன சொன்னார் பிரதமர் அவர்கள், ஹுக்மரானோனே ராஜ் தர்ம் கே சாத் காம் கர்னா சாஹியே, ராஜ் தர்ம் கோ பர்தாவ் கர்னா சாஹியே. ரொம்ப அழகா சொன்னார். ஆட்சியாளர்கள் ஆட்சியாளர்கள் தங்களுடைய ராஜ தர்மத்தை பாதுகாக்க வேண்டும், அரச தர்மத்தை பாதுகாக்க வேண்டும், அரசு தர்மத்தோடு வேலை செய்ய வேண்டும், மைனாரிட்டி மெஜாரிட்டி என்ற பார்ஷியாலிட்டி பார்க்க கூடாது, பாகுபாடு பார்க்க கூடாது என்று சொன்னார். அவர் யாரை மனதில் வைத்துக் கொண்டு சொன்னார், உலகக்கே தெரிந்தது பக்கத்தில் இருக்கக்கூடிய நரேந்திர மோடியை மனதில் வைத்துக் கொண்டு தான் சொல்கிறார் என்று. ஆட்சியாளர்கள் பாகுபாடு பார்க்க கூடாது, சிறுபான்மை பெரும்பான்மை என்று பாகுபாடு பார்க்க கூடாது, அரசு தர்மத்தோடு நியாயத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று அவர் உபதேசம் செய்கிறார். யாருக்கு? தனக்கு அருகில் இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு. இவரும் ஒரு ஆட்சியாளர் தானே, இவரும் ஒரு ஆட்சியாளர் தானே, இவர் சொல்லக்கூடிய ராஜ தர்மத்தோடு இவர் நடக்க வேண்டாமா? அரசு தர்மத்தோடு இவர் நடப்பதாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும்? உலகமே பட்டவர்த்தனமா சொல்கிறது, அங்கு சென்று பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கேட்கும் பொழுது கதறி குமுறுகின்றார்கள் இஸ்லாமிய மக்கள், எங்களை சுட்டு ஒழித்தவன், எங்களை சுட்டு எரித்தவன், அநியாயமான பாவி இவன் தான் என்று நரேந்திர மோடி கைகாட்டுகின்றார்கள். இவர் உண்மையிலே ராஜ தர்மத்தோடு நடப்பதாக இருந்தால் அந்த நரேந்திர மோடியை முதன்முதலாக நீக்கிவிட்டல்லவா அடுத்தவர் ராஜ தர்மத்தை பற்றி பேச வேண்டும். ராஜ தர்மத்தையே கொலை செய்து புதைத்த நரேந்திர மோடியை பக்கத்தில் வைத்துக் கொண்டு இவர் பேசுகிறார், ஹுக்மரானோனே ராஜ் தர்ம் கே சாத் காம் கர்னா சாஹியே. யாரை ஏமாற்ற இது, யாரை ஏமாற்ற இந்த வேஷம்? அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கட்டளை நாம் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ் தெள்ள தெளிவா சொல்கின்றான், உமை ஷாக்க ரசூல மின் பாதி மா தபையன லஹுல் ஹுதா வ யத்தபி கைர சபீலில் முஃமினீன் நுல்லிஹி மா தவல்லா வ நுஸ்லிஹி ஜஹன்னம் வ சாஅத் மஸீரா. தெள்ள தெளிவா அல்லாஹ் சொல்கின்றான் சகோதரர்களே, லக்கும் தீனுக்கும் ஒலியதீன் என்ற பெயர் அந்த அடிப்படையில் அவருடைய மார்க்கத்தை அவர்கள் பின்பற்றி நடக்கவும், நம்முடைய மார்க்கத்தை நாம் பின்பற்றி நடக்கும் அல்ல ரஹ்மான் தௌஃபீக் செய்தருள்வானாக. அதற்கு முன்னால் நமக்கெல்லாம் இறையச்சத்தோடு கூடிய வாழ்க்கை அல்லாஹ் தந்தருள்வானாக. வாஹிரு தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.